ஐயாவுக்கு வணக்கம். ஐயா, மசானா ஃபுக்கோகா ஐயா பற்றி கொஞ்சம் சொல்லியிருந்தீங்க. அவரோட புத்தகம் ஒற்றை ஒன் ஸ்டார் ரெவல்யூஷன் புத்தகத்தை படிச்சுட்டு அந்த முறையை பின்பற்றி பார்த்தேன், சரியாக வரல, அந்த முறை முற்றிலும் தவறு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு காரணம் விளக்கமும் கொடுத்துருந்தீங்க. பறவையோட கொள்கையை வச்சு அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னு சொன்னீங்க. நானும் அந்த புத்தகத்தை இப்போ தாங்க படிச்சிருக்கேன். அதில் எனக்கு என்ன சந்தேகம்னா, ஒரு முறை வந்து சக்ஸஸ் இல்லை அப்படின்னா அதை எப்படிங்க அவர் இவ்வளோ நாளாக பின்பற்றிருப்பார்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருதுங்கய்யா. 20-30 வருஷமாக பின்பற்றினதுக்கப்புறம் தான் அந்த புத்தகமே எழுதியிருக்காரு. அந்த அதில் வந்து தவறு இருந்ததுன்னா நிறைய பேர் அப்போவே அவரே அதை பண்ணியிருக்க மாட்டாருலங்க ஐயா. அது நீங்கள் சொல்கிற மாதிரி சரியாக அடுத்த தடவை வரல அப்படின்னா அவரே பின்பற்றி இருக்க மாட்டாருலங்க ஐயா. அந்த ஒரு டவுட்டு தாங்க ஐயா. அது முற்றிலும் தவறுன்னு சொல்கிறதில்ல எப்படின்னு எனக்கு சரியாக புரியல. அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க ஐயா. நன்றி.